Lolita, hi Lolita. Untuk aku dapat kemaga maru deh. Pun menjol peningin selgirai. மின்னஞ்சல் போலே வந்து சென்று கொள்கிறாய். நீ வேகம் கட்டி போகும் போது நோகுதே, உன் தூரம் கூட பக்கமாக மாறுதே. லோலிதா, மின்னஞ்சல் போலே வந்து சென்று கொள்கிறாய். நீ வேகம் காட்டி போகும் போது நோகுதே, உன் தூரம் கூட பக்கமாக மாறுதே. லோலிதா, ஹலோலிதா, உன் கரை இல்லாத கண்கள் வெட்டி தள்ளுதே. உண்மையை சொல்லட்டா, உன் புலம் பூசாத பேச்சில் வந்து சென்று கொள்கிறாய். நீ வேகம் காட்டி போகும் போது நோகுதே, உன் தூரம் கூட பக்கமாக மாறுதே. லோலிதா, லோலிதா, உன் கரை இல்லாத கண்கள் நெட்டி தள்ளுதே. உண்மையை நான் சொல்லட்டா, உன் மூலம் பூசாத பேச்சில் எல்லாம் தள்ளி சென்றால் ரசி. என்னும் வாழ்க்கை இன்பம் அல்லவா, முத்தம் என்றால் சிரி, கட்டி கொண்டால் நெறி, கண்ணை மூடிக்கொண்டு கிள்ளவா. சொல்லட்டா, உன் மூலம் பூசாத பேச்சில் எல்லாம் உள்ளது.